சரித்திரம் புரட்டு போராட்டம் பல்லாயிரம் தடைகள் வென்றவர் யார் சாமானி எண் எல்லோரும் இருட்டு பாதைகளில் தன்னம்பிக்கை தீபந்தம் துணிந்தவன் முன் வந்தால் விதிகளை மாறி வெல்லும் ஆழங்கள் கற்றதால் விழ விழ நான் எழுவே முதுகெலும்பு சீதைந்து மை கேம் இஸ் பியாண்ட் பெயின் டு வாட் ஐ பீ தி பெஸ்ட் லுக் இன்சைட் மேனிஃபெஸ்ட் தொடுவோம் சிகரம் மர்கானம் நம்மை போற்றுமாடா இருகரமாயுதம் புவி போர்க்களம் அட துடித்திட வெட்டித்திட அழகடா பகை கதறிட உடல் சிதறிட அட தடைகள் தடம் செய்த படையடா இறப்பதே போராட்டம் தான் அச்சம் என்று தைரியமா டுகெதர் தோல்விகள் ஓன்லி மேக் அஸ் க்ரோ ஸ்ட்ராங்கர் உரு திசை நீயும் நானும் சர்வைவர் நிகராக இல்லை ஒருவர் கண்ணாடிக்குள் கண்டோம் நம் போட்டியாளர் When I fall, I get up முயன்றால் தான் சாத்தியம் நிறுத்தா they don't give up மேன்மை தலட்சியம் Day by day, step by step வாழ்க்கையில் no regrets சொடுவோம் சிகரம் Me higher every time we walk through fire enemies when we retire I can hear them liars say impossible plausible we make round single possible there be no better time than today knocking down doors I'm coming out war